அப்புறம் மலைச்சரிவில் இருக்கிற நிலத்தை பொறுத்தளவில் கொப்பு 50 சென்ட்டாக இருந்தாலும் 30 சென்ட்டாக இருந்தாலும் அது வந்து சமதளமாக தான் இருக்கும். அதாவது அதுக்கு மேல் பகுதி மேடு 1 அடிக்கு உயரம் இருந்தாலும் அடுத்த அடி 1 அடி பள்ளமாக இருந்தாலும் அந்தந்த நிலத்தை பொறுத்தளவில் அது அது சமதளமாக இருக்கும். சமதளமாக இருக்கிறதுல நம்ம வரப்பு மட்டுமே எடுத்தால் வரப்பு மட்டும் உயரமாக இருக்கும் பொழுது உள்ளே நீர் நிற்கும். இந்த நீர் செங்குத்தாக இறங்குமா, ஒவ்வொரு நிலத்துள்ளேயும் இறங்கிடுமா, நேரடியாக நிலத்துள்ளே இறங்கி அடி வரைக்கும் போயிடுமா, அதாவது இப்போ மேட்டில் இருக்கிற தண்ணி வந்து நேரடியாக அந்த பகுதியில் நிலத்துள்ளே இறங்கி போயிடுமா, அதுக்கு கீழே உள்ள நிலத்தில் அந்த தண்ணி வந்து அடி வரைக்கும் போயிடுமா, உதாரணமாக 2 அடி 3 அடி அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த நிலத்தை வந்து காய வைக்கணும். உதாரணமாக நல்லா காய்ஞ்சால் மண் நிறையா நல்லா நனையும் இல்லையா, அப்போ நல்லா நனையும் அல்லது நல்லா காய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசித்தாலே அந்த இடம் புரிஞ்சிடும், சரியா? அப்போது வந்து மிக அதிகமாக காய வைக்கிறதுக்காக மிக அதிகமான ஆழத்தில் அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது அப்படிங்கிறது தமிழ் பழமொழி. அது மாதிரி ஆழமாக நிலத்தை வந்து நம்மளால் உழறதுக்கு 2 அடி 3 அடி ஆழத்துக்கு உழறதுக்கு கருவிகள் இல்லைங்கிறதுனால அந்த ட்ரெஞ்சுங்கிற ஒன்றை நம்ம வந்து கையில் எடுக்கிறோம், சரியா? அதாவது அந்த பள்ளம், வரப்பு ஓரமாக ஆழமான பள்ளம். இது வந்து ஆரம்ப காலத்தில் டெல்டா மாவட்டங்களில் நஞ்சையில் வந்து மராமத்து பணி அப்படின்னு சொல்லுவாங்க, கோடையில் அதாவது வெட்டுமால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளம் பள்ளமாக வெட்டி எடுத்து அதை கரையை சரி பண்ணி மறுபடியும் அந்த பள்ளங்கள் வந்து மிக ஆழமான அளவில் பள்ளம் போடுறதுனால எட்டின வரைக்கும் அந்த மண் உலர்றதுனால அந்த மாதிரி இந்த இப்போ தென்னந்தோப்பில் நம்ம குழி எடுக்கிறதோட நோக்கமே 2 அடி 2.5 அடி ஆழத்துக்கு கூடுமான வரைக்கும் அந்த தோப்பில் உள்ள 1 ஏக்கர் பரப்பையும் காய வைக்கணுங்கிறது தான். அது மாதிரி தான் வரப்பில் ட்ரெஞ்ச் எடுக்கிறதும். இப்போ நம்ம நீங்கள் லண்டன் போயிருந்தப்ப நம்ம இப்போ ரமேஷோட தோட்டத்தில் எடுத்திருந்த சமீபத்திய வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் அதில் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி ரமேஷோட கடலை தோட்டம்லாம், அதாவது மண்ணை வந்து அதிகமாக காய வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் இது. காய வைக்கிறனால நல்லா காய வச்சிட்டோம்னா நனைகிறனால மிக நல்லா நனையும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். இந்த ரெண்டாவது மிக அதிகமான அளவில் அதில் உள்ள வெப்பம்லாம் வெளியேறிடும். வெப்பம் வெளியேறது மண் நல்லா குளிர்ந்துடும். நனையும் போது நனைகிற காலத்தில் மிக அற்புதமாக நனையும் நல்லா. அதுக்காக இதுவும் ஒரு காரணம். காற்றோட்டத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். மண்ணில் காற்றோட்டத்தை உண்டு பண்ணுறதுக்காகவும் இந்த வேலையை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் ட்ரெஞ்சு. மற்றபடி நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த அமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி பார்த்தா உங்களுக்கு எனக்கும் புரிஞ்சிடும், உங்களுக்கும் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதாவது நிலத்தை உழாமலே தரிசா. அங்கே ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் வந்து பூமியில் உள்ள நீரை உறிஞ்சும் போது எந்த இடத்துல பூமியை நீரை உள்வாங்க வச்சா ஒட்டுமொத்த பூமிக்கும் நீர் அமைப்பு ஆதாரமாக கிடைக்கும். உதாரணமாக பீக்கங்காயோ பூசணிக்காயோ எந்த காயாக இருந்தாலும் சரி, ஒரு பந்தாக இருந்தாலும் சரி, ஒரு பக்கத்து வழியாக தான் காற்றை உள்வாங்கி அது விரியுது. அது மாதிரி நீரை உள்வாங்கி பூசணிக்காய் விரியுது இல்லையா, அது மாதிரி பூமியினுடைய எந்த பகுதியில் நீரை உள்வாங்குகிற அமைப்பை நம்ம ஏற்படுத்தினா ஒட்டுமொத்த பூமியும் வெப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு மருத நிலங்குற ஒன்று தான் அடிப்படையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல், சரியா? மற்றபடி உங்களுடைய ஐயத்துக்கு போதுமான அளவு விடையை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.